நாளே ட்விங்கிள் ஸ்டாரை போலவே எனக்கும் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆனதே. மன வென்டிலேட்டர் திறந்தாளே கவலை புகையும் போகவே டபுள் மிங்கு சிங்கிள் ஆயாச்சே. ஒரு ஸ்கேனிங் செய்தாளே தன் நினைவால் என் இதய பூவை ஒரு மீனே சொன்னாளே அன்பாலே என் வாழ்க்கைக்கு